மங்கால கரையோரத்திலே நம்ம வண்ணார பேட்டையிலே சமிதி ரோடு சிக்னலிலே நம்ம ஜம்பியா பின்ன கரினிலே மொத்தம் எங்க 1000 குடும்ப தங்க இந்த கோட்டைக்குள்ள கவலனா வேதான்னு ஒரு நம்ம ஏறி ஹைலைட்ஸ் எல்லாம் பாட்டில் சொல்லணும். யாரால முடியும்? 1000 ரூபாய் பெட்டி அடி, 1000 ரூபாய் அடி. பாட்டை கேளு. ஏ குடிக்க குடிக்க குதிர குதிங்கும் உடம்புக்குள்ள எங்க அருமை பெருமை தரம தெரிங்கும் கதைய சொல்ல. ஏ டாசகு டாசகு டாசகு டாசகு டாசகு சங்க பொந்துல்ல சங்க பள்ளப்போ மல்லுக்கு நிப்போ எங்க சொந்த உடனே இந்த முரத்தா சொல்லி வச்சுட்டோம் கெத்த அன்ப கொடுத்தா நட்ப கொடுப்போம் கண்ணுக்கு கண்ணா கை பருகும் காலு பருகும் சண்டிகினி சாக்கு